ஜீவாசரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷணாப்த ரக்ஷண எதிர்த்த யுதாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூத மனர்கீரம் கோபால தேசிக முனிம் குருமாஸ்ரேயாமஹா ஸ்ரீகிருஷ்ணம் பிரம்மதந்திரோத்தம குரு கருணாவாப்து சக்காங்க பாஷ்யம் வைராக்யாச்சார வார்த்தோ வரத பரமுக லக்ஷ்மணேனஸ்தபாரம் ஸ்ரீ வாகீஷாத்த துரியம் ஷடருப்பு கதிராத்வேத சூடார்கமூர்த்திம் நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் கலிமதனகுரும் பிரம்மதந்திரம் சயாமஹானவ்ய ஸ்ரீரங்கநாதாத்யான் அத்யாத்ம கிரந்த போதகான்யா பூர்வாச்சாரியான் அஹம் வந்தே பிரணம்ர மனசா சதா ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிராய பிரபதனே புன்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் அஸ்தீரங்க பர்த்தர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாகோதகித நேம கடாட்சலீலா ஸ்ரீரங்க ஹர்மிதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஹீம் ஸ்ரீயமாஸ்ரீயாமஹா குருப்யஸ் சத்குருப்யஸ்ச நமோ வாச மதீமஹே புருணீமஹே சதத்ராஜ்யௌ சம்பதி ஜகதாம்பதி குருப்யஸ் சத்குருப்யஸ்ச நமோ வாச மதீமஹே புருணீமஹே சதத்ராஜ்யௌ சம்பதி ஜகதாம்பதி பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தீரங்க பத்தர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அநாதே நிசீம்னோ திருது ஜலதே என் ரூபணம் விது பிராய சித்தம் எதிரகு துரீநாசய விதா ததாரம்பே தஸ்யாஹாகிரம் அவதானேன மனசா பிரபத்யேதாம் ஏகாம் ஸ்ரீயமகிரநாதஸ்ய மகிஹீம் மகேந்திராக்னா விஷ்ணு பிரபுதுஷு மகத்த பிரபதிபத் பிரபத்தவ்யே தத்தே பரிணமிதி வைசிஷ்ட்ய விபவாம் அதிருஷ்யத்தம் தூத்வாகமிதுஹு அபிகம்யத்த ஜனனீம் ஸ்ரீயம் சீதா பாங்காம் அஹமஹர அசரணஹாயாமி சரணம் சுதசித்த ஸ்ரீமானமித குணபூமா கருணயா விதாய பிரம்மாதீன் விதரதி ரஜாதேசமபி யஹ பிரபத்யா சாட்சாத் வா பஜன சரசா வாபி சுலபம் முமுக்ஷுர்தேவேஷம் தமஹமதிகச்சாமி சரணம் விருந்தானி யஹா ஸ்வபஜயன் ப்ரஜசுந்தரீணாம் வந்தாவனாந்தரபுவாம் சுலபோபூவ ஸ்ரீமான் அசேஷ ஜன சங்கிரஹநாய ஹேதே ரங்கே புஜங்க சயனே ச மகாபுஜங்க ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கபோபோ பர்யங்க பர்யங்கதௌ சர்க்கிச்சபசானகேளு ரசிகோ சௌதம் பதீனப்பதி நாபீ பங்கஜசாயின ஸ்ருதிஷுகைரன்யோன்யபத்தஸ்மிதோ பிம்பஸ்யாம்புஜசம்பவஸ்யவசனை ஓம் தத்ஸதீத்யாதிபிஹ கணகருணாரசௌக பரிதாபரிதாபஹராம் நயனமஹச்சதாம் மயி தரங்கயரங்கபதே துரிதஹுதாசனஸ்புரிதுர்கமசை நமலினிதவிஸ்வசௌததுரபஹ்னமவர்ணசுதாதுர்மோச்சோத்படகர்மகோடிபிடோப்யாதேஷ பஷ்யக்ருதஹ பாஹ்யைஹ நைவ விமோஹிதோஸ்மி குதுருஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதஹ யோ மாஹாநசிகோ மஹாநிதிபதே நீதஸ்ச தத்பௌத்ரஜா ஆசார்யா நிதிரங்கதுர்கமகிதே சுல்பாவசிஷ்டம்பரஹ ஆர்த்தே ஸ்வாசுபலாத ேஷரயாவதாத்மேவத்தபாயதீரபிஹிதாவகாரங்கநாதயங்கவணமனசாத்துனாஸ்வாதமத்தாஹேகஸ்மின்னபிஜகத்தோமுக்தமத்சாதனத்வம் ஷேஷ்வரஹரசிகாசூரயோமேதந்தாம் அபேத்யாச்சரணபரணதோ நாத நிர்விக்னயந்தஹ தன் நிக்ஷிப்தாத்மரக்ஷாம் ப்ரதி ரபசஜுஷஹ ஸ்வப்ரவர்த்தீம் த்யஜந்தி. ஞாசதிலகம் 12வது ஸ்லோகம் அனுபவிக்க போறோம். இதுக்கு முன்னாடி பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார். 8வது ஸ்லோகத்துல அப்படின்னா பெருமாளிடத்துல 5வது ஸ்லோகத்துல சரணாகதி பண்ணார். சுதசித்த ஸ்ரீமான் அமித குணபூமா கருணையா விதாயம் பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசமபியா பிரபத்யா சாட்சாத்வா பஜன சரசா வாபி சுலபம் முமுக்ஷுத்தேவேஷம் தமஹம் அதிகச்சாமி சரணம். முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படிங்கிறது உபனிஷத். அந்த உபனிஷத் வாக்கியத்தை திருவுள்ளத்துல வச்சிருந்து அந்த எம்பெருமான நான் மோட்சத்துல ஆசை உடையவனாய், விஷயாந்தரங்களிலே ஆசை அற்றவனாய், நசையற்றவனாய், பகவத் கைங்கரியமே பரிபூர்ணமான பகவத் கைங்கரியமே தனக்கு உத்தேசியமாக கொண்டு எம்பெருமானுடையதான திருவடிகளிலே, எம் சீமானான என் நாராயணனுடைய திருவடிகளிலே, பெரிய பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்றேன்னு சொல்லி சரணாகதி பண்ணார். இப்ப சரணாகதி பண்ணணும்னா சரணாகதிக்கு தேவையான நாம் சரணாகதி பண்ணுவதற்கு நமக்கு எம்பெருமானிடத்துல ஏற்படக்கூடிய விசுவாசத்துக்கு உறுப்பான குணங்கள் ரெண்டு வேணும். என்னன்னா சுலபத்துவம் பலத்துவம். இந்த சுலபத்துவத்தை பேசுறதுக்காக விருந்தானியா சுவசயன் மிருகசுந்தரீனம் விருந்தாவன் விருந்தாவனாந்தரபுவாம் சுலபோ பபுவ ஸ்ரீமான் அசேஷ ஜன சங்கரகனாய சேதே ரங்கே உஜங்க சயனே ச மகாபுஜங்க மகாபுஜங்கா அப்படின்னு எம்பெருமானுடைய சௌலபியத்தை பேசணும். அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி யோ பிரம்மானம் விததாதி பூர்வம்னு ஆதியில பிரம்மாவை சிருஷ்டி பண்ணவன்கிற பரத்தம் சொல்லணும். சகாரணம் கரணாதிபாதிபா நச்சாசிய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபகான்னு உபனிஷத்து. யார் தியானம் பண்ணணும்னா இந்த பிரம்மத்தை தியானம் பண்ணணும்னு சொல்லல, காரணம் துத்யேயா அப்படின்னு. காரணமான வஸ்து இதுவோ அந்த காரண வஸ்துவே தியானிக்க வேணும்னு உபனிஷத்து சொல்லியிருக்க. அந்த காரணத்துவம் ஸ்தாபனம் பண்ணணும். அப்ப காரணம்னா இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பிரம்மா, அந்த பிரம்மாவை எம்பெருமான் சிருஷ்டி பண்ணான் அப்படிங்கறத சொல்லணும். அதுக்காகத்தான் எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்றச்சு காரணத்துவத்தை முற்பட பேசணும். ஒன்னும் தேவும் உலகம் எதும் சாதமில்லான்னு நான்மகண்டன்னோடு தேவருலகோடு ஈர்படைத்தான்னு காரண வாக்கிய சித்தமான வஸ்து. அந்த காரண வாக்கிய சித்தமான வஸ்து தான் ஸ்ரீரங்கத்துல இருக்கார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகத்தான் ஏழாவது ஸ்லோகத்துல ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்க புகு பர்யங்க பர்யங்கதௌ சர்க்கஸ்தித்யபதான கேளு ரசிதௌ தௌதம்பதீனபதி. எம்பெருமான் ஒருத்தந்தான் காரணமானு கேட்டா அந்த ஜெகத்தனைத்துக்கும் பெருமாளும் பிராட்டியும் காரணபூதர்கள் அப்படிங்கிறத காமிச்ச. அது மாதிரி இல்ல, பிரம்மாவை சிட்டி பண்ணி தன்னுடைய நாபியில சிட்டி பண்ணி அந்த பிரம்மாவுக்கு பிரணவ பூர்வகமான சகல உபநிஷத்துகளையும் சகல வேதங்களையும் உபதேசம் பண்ணி அந்த பிரம்மா தன்னுடையதான நான்கு முகங்களாலே மழலை மாறாத சொல்லாலே பிரம்ம ஓம்னு சொல்றதை கேட்டு ஓம் தத்சத்துன்னு சொல்றதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. வச்சனை டிம்பஸ்ய அம்புஜ சம்பவச வச்சனைஹி ஓம் தத் சதித்யாதிபிஹி அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய காரணத்தம் பேசினார் ஏழாவது ஸ்லோகத்துல. அதுக்கு மேல பரத்த சௌலபிய விசிஷ்டனான எம்பெருமானிடத்துல எம்பெருமான கூசாத அணுகலாம்படியான சௌலபியமும் அணுகினா அணுகினாருடையதான அபேட்சிதங்களை பூர்த்தி பண்ணும்படியான பரத்தமும் இருக்கிறது அனுசந்தானம் பண்ணோன்னு பெருமானிடத்துல பிரார்த்திச்சேன். என்ன பிரார்த்திச்சா அப்படின்னா, இதுவே ஐஸ்வர்யம் வேணும் கைவல்யம் வேணும்னா பிரார்த்திக்கல, உன்னுடையதான திருக்கண் நோக்கு என் மேல பல வேணும்னு பிரார்த்திச்சார். எட்டாவது ஸ்லோகத்துல கவனம் தருணா ரசோக பரிதாம் பரிதா அபஹராம் நயன மகச்சடாம் மயி தரங்கய ரங்கபதே நயன மகச்சடாம் மயி தரங்கய ஏ ரங்கபதே மயி என் விஷயத்துல தரங்கய அலையடிக்க விடும் எத நயன மகச்சடாம் தேவரீருடையதான திருக்கண் நோக்கு அடியன் மேல பட வேணும், அத தேவரீர் என் மேல அலைப்பாய செய்யணும் அப்படிங்கிறதாக பேசினார். பேசினவர் இதனால எனக்கு என்ன லாபம்னா துரித குதாசன ஸ்புரித துர்தம துக்கமசி, எனக்கு இந்த பாபங்களாகிற நெருப்பினாலே அலைக்கழிக்கப்பட்டு இந்த துக்கத்தினாலே உண்டானதான அந்த கருப்பெல்லாம் போயிடும். வர்ணசுதாம் துரபக்னவ வர்ணசுதாம் மலினித விஸ்வசௌத துரபக்னவ வர்ணசுதாம். இப்படிப்பட்டதான அந்த என்னுடையதான லோகத்துக்கெல்லாம் இருப்பு துக்கமெல்லாம் போய் சுகம் வளையும், சுகம் சாத்விக குணம் வளையும், அதனால துரபக்னவ வர்ணசுதா ஏற்படும்ங்கிறத வெள்ளையடிச்சா போல இருக்கக்கூடியதான திருக்கண் நோக்க என் மேல படர விடணும். திருக்கண் எப்படி இருக்குன்னா புண்டரீகாயாட்சனான புண்டரீகம் போல புண்டரீக சதிருஷமான திருக்கண்கள்ல என் மேல படர விடணும்னு பிரார்த்திச்சார் எட்டாவது ஸ்லோகத்தை. சரி, நீ என் மேல படர விட்டா உனக்கு என்ன கிடைக்கும்னு பெருமாள் கேட்டதாக சொல்லி பெருமாளுக்கு பதில் சொல்ற. நீ உன்னுடைய கடாட்சம் எனக்கு பட்டுடுத்துனா எனக்கு என்ன லாபம், ஜாயமானம் ஹி புருஷம் எப்பஷ்ய மதுசூதனஹா சாத்விக சதுவிஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படிங்கிறது பிரமாணம். எம்பெருமானுடையதான திருத்த நோக்கு தாமரை போன்றதான புண்டரீக சதிருஷமான தன்னுடைய திருக்கண்களாலே எம்பெருமான் அமலங்களாக விழிக்கும் ஐம்புலன்கள் அமலங்களாக விழித்து நம்மேல் நோக்கினானாகில். எப்ப மாத்திர கர்ப்பத்திலிருந்து வெளியில வரச்சே எம்பெருமானுடைய திருக்கன் நோக்கு நம்ம மேல விழுந்ததுன்னா நமக்கு மோட்சத்துல ஆசை ஏற்படும். அப்பதான் நமக்கு என்ன ஏற்படும், சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கம் என்ன பண்ணும், சதாச்சாரிய சம்பந்தத்தை கொண்டு கொடுக்கும். சதாச்சாரிய சம்பந்தம் என்ன பண்ணும், நமக்கு ஆத்மரக்ஷா பரசமர்ப்பணத்தை பண்ண வைக்கும். அதனால நமக்கு மோட்சோபாயம் உண்டாக்கும். அது வேண்டிய உபாயத்தை அனுஷ்டிக்க நாம் கோரின காலத்துல நமக்கு பலம் சித்தமாகும். அதனால இது எல்லாத்துக்கும் அடி பெருமானுடையதான கடாட்சம். விஷ்ணோர் கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கிய சாத்விகைன்னு சடேதே ஆச்சாரிய பிராப்தி ஹேதவாகனு ஒரு சதாச்சாரிய பிராப்திக்கு இந்த அஞ்சு முதல் விஷயம் விஷ்ணு கடாட்சம். மோட்சத்துக்கு ஏற்படணுமா, அதுக்கு முதல் தேவை விஷ்ணு கடாட்சம் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சுண்டு. அது சொன்னா துர்மோச்சோத்பட கோடி அவிழ்க்க ஒண்ணாததான பல கர்மங்களாகிற வன்கையிட்டினாலே கட்டப்பட்டவனாக இருந்த போதிலும் சின்னம் அழுந்த கட்டு பலகை வினை வன்கையிற்றால் அப்படின்னு ஆழ்வார் காமிச்சாரு. அப்படிதான் நான் இருக்கேன். இருந்தா கூட அத்தியாதேச வசியகிருதா உம்முடைய கடாசார என்ன பண்ணிட்டு சதாச்சாரியர்களுக்கு வசியமாம்படியாக என்ன பண்ணி வச்சது. அது மாத்திரமில்ல, சதாச்சாரியர்களுக்கு வசியமாகும்படியா பண்ணது மாத்திரமில்ல, திருடச்சன்ன கூப்பர்களான பாஷ்ய குதிருஷ்டிகளிலே விழாதபடி பண்ணிடுது. திருடச்சன்ன கூப்பகான்னா பழைய காலத்துலாம் கணது துந்து போயிடும். துந்து போயிடுத்துனா வயல்வெளியில இருக்கக்கூடிய கிணறு என்ன பண்ணும்னா, துந்து போயிடுத்துனா பக்கத்துல இருக்க பயிரெல்லாம் அந்த கிணறை மூடி போயிடும். நாம என்ன பண்ணுவோம், இது ஏதோ பயிர் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு காலை வச்சுப்படுவோம். அது என்னடானா உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுவோம். அதுக்கு பேர் திருச்சன்ன கூப்பம்னு பேர். புல்லுனாலே மறைக்கப்பட்டதான கூப்பம் கிணறு. அது போல நமக்கு இருக்கக்கூடியது எதுனா பாக்கியர்களும் குதிருஷ்டிகளும் இவெல்லாம் திருச்சன்ன கூப்பர்கள். ஏதோ வேத வைதிக மதம் தானே குதிருஷ்டிகளுடைய மதம், வேதத்துக்கு பிரமாணமா வேத பிராமணியத்தை ஒத்துண்டவன் தானே அப்படின்னு நினைச்சு அதுல காலை வச்சுட்டோம்னா அது ஒரு கிணறு நம்மள உள்ள தள்ளி விட்டு மேல மேல புல்லு போட்டு மூடி இருக்க இந்த இடம் அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கக்கூடியதான அவருடைய மதத்தில் குதிருஷாம் பக்ஷை ந விக்ஷோபிதா, குதிருஷாம் பக்ஷைஹி ந விக்ஷோபிதா. அவருடையதான திருணச்சன்ன கூப்பர்களான இந்த இவர்களுடைய குதிருஷ்டிகள் பக்கலிலே விழாதபடி இந்த கடாட்சம் பண்ணிவிச்சு. சதாச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சது ஒண்ணு, குதிருஷ்டிகளுடைய பக்கத்துல விழாதபடி பண்ணி வச்சது இன்னொரு கிருபா காரியம். யோ மகானசிகோ மகான் நிதிபதே நீதச்ச தத்பௌத்ரஜான் ஆச்சார்யான் கிதிரங்க துர்க மகிதே சொல்பா வசிஷ்டம்பரஹா. மகானசிகர்னு சொல்லக்கூடியதான பாஷ்யக்காரருக்கு மாதகர கைங்கரியம் பிக்ஷா கைங்கரியம் பண்ணினவரான கிடாம்பியாச்சான் சந்ததியில வந்த அப்புள்ளாரான விஷயீகரிக்கப்பட்ட நான், அவருடைய திருவடிகளிலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணின நான், எனக்கு இனிமே செய்ய வேண்டியது என்ன, என்னுடைய விஷயத்துல தேவதையருக்கு காரியம் குறைச்ச என்னுடைய பொறுப்பெல்லாம் எங்க ஆச்சாரியன் ஏத்துட்டார். அதனால சொல்பா வசிஷ்டம் பரஹா, உமக்கு வேலை ரொம்ப குறைச்ச. என்ன எனக்கு உமக்கு வேலை ரொம்ப குறைச்சுன்னா, எனக்கு உச்சிதமான நான் கோடின காலத்தை மோட்சம் கொடுக்கறது ஒண்டிதான் வேலை. இதெல்லாம் எங்க ஆச்சாரியன் அவருடைய திருவடிகள்ல நான் சரணாதி பண்ணிட்டேன். கிடாம்பி ஆச்சாரனுடைய சந்ததியில வந்ததான கிடாம்பி அப்புள்ளாருடையதான திருவடிகள்ல ஆசிரியிக்கப்பட்டதுனால யோ மகானசிகா மகான் எதிபதே நீதச்ச தத்பௌத்ரஜன் அவருடைய பௌத்திரஜரான அவராலே விஷயீகரிக்கப்பட்டிருக்கேன். ஆச்சாரியான் இக ரங்கதுர்க மகிதே தே சொல்பாவசிஷ்டம் பரஹா, உனக்கு பரம் இருக்கே பொறுப்பு இருக்கே ரொம்ப குறைச்சல் அப்படின்னா ரொம்பதான் சொல்றது. அதுக்கு மேல எனக்கு ரெண்டு விதமா இருக்கு, என்னன்னா எம்பெருமானுடைய பிரபத்தி, எம்பெருமான் விஷயத்தை திருவடிகள்ல பண்ணக்கூடியதான பிரபத்தி ரெண்டு பிரகாரமா இருக்கு. ஆர்த்தேஷ்வாசுபலா ஆர்த்தேஷு ஆசுபலம். ஆர்த்தேஷு அப்படின்னா யாருக்கு இந்த சம்சாரத்துல வாழ்வதற்கு இஷ்டம் இல்லாமல் மகாவிரக்தாகிரேசர்களா இருக்கணும். எப்படின்னா பதம் பரம் உதவஜ்வாலா பஞ்சராந்திர விபஸ்திங்கிற புத்தி யாருக்கு இருக்கும், ஒரு இரும்புல கூண்டு பண்ணி அந்த கூண்ட பழுக்க காய்ச்சி அதுல போய் வாசம் பண்ணணும்னு சொன்னாலும் வாசம் பண்ண தயாரா இருக்கணும். இந்த சம்சாரத்துல வாசம் பண்றதுல வெறுப்பு அவ்வளவு ஜுகுப்சா ஏற்பட்டு இருக்கணும். அப்படி விரக்தி இருக்கிறவர்கள் எம்பெருமானிடத்துல ஆர்த்த பிரபத்தி பண்ணவர்கள். அப்படி பண்ணவர்களுக்கு அவர்கள் கோலின காலத்துல உடனே ஆத்மாவை பெருமாள் சீகரிக்கணுமா, உடனே சீகரிக்கணும். ஆர்த்தேஷ்வாசு பல ததன்ய விஷயே உச்சின்ன தேகாந்தரா ததன்ய விஷயே. ததன்ய விஷயம் நம்ம திருத்த விஷயம்னு அர்த்தம். திருத்த விஷயத்துல அவர்கள் கோலின காலத்துல அவர்களுக்கு தேகாந்தரத்திலேயோ தேகத்திலேயோ இந்த தேகாவசானத்திலேயோ தேகாந்தரத்துல இப்ப நாமெல்லாம் நமக்கு தேசிகம் எதை தேகாவசானமா தொத்தாதம் பிராபயம்னா வழி காமிச்சு கொடுத்துட்டோம். இப்படி கேட்கணும்ங்கிற நியமம் உண்டான்னு கேட்டா யாரோ ஒருத்தவங்க ஒரு அதிபுத்திசாலியா இருக்கிறவன் தேகாந்தரே தொத்பாதம் பிராபய செய்யம்னு கேட்டான்னா பெருமாள் அதையும் கொடுப்பார். அதெல்லாம் வேண்டாம், நமக்கு தடுக மோட்சத்துக்கு போகணுங்கிற காரணத்தினாலும் சுவாமி நமக்கு நம்மளா நம்மளுடைய முடிச்சிருந்தோம்னா நமக்கு ஆத்மஹத்திங்கிற தோஷம் மாதிரி அது சூழலாம்ங்கிறதுனால இந்த கர்மம் வந்து இந்த சரீரம் பிராரப்த சரீரம் பலம் கொடுக்க ஆரம்பிச்சுதான் இந்த சரீராவசானத்துல மோட்சத்தை கொடுன்னு கேட்டான். அதனால உச்சின்ன தேகாந்தரா, அப்ப தேகாந்தத்திலயும் இந்த இந்த தேகாவசானத்துல அர்த்தம் பாக்கியமன்யாதேரணபேக்ஷநாது. சரி, இந்த பிரபத்திங்கிற தர்மம் இருக்கே, இந்த சாஸ்திரம் இருக்கே, இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா பன்யாதேர் அனபேக்ஷநாது பன்யாதேகே நெருப்பு முதலியவற்றை எதிர்பார்க்காது. நெருப்பு முதலியவற்றை எதிர்பார்க்காதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பக்தி யோக நட்டனுக்கு அக்னிஹோத்திராதிகள்லாம் அவசியம் தேவை. அக்னிஹோத்திர முதலேதான சூத்திரங்கள்ல இந்த அர்த்த விசேஷங்களை காமிக்கிறேன். அது மாதிரி இது தேவையில்லை. ஏன்னா லோகத்துல சாஸ்திரம் ரெண்டு விதமா இருக்கு, சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம். சாமானிய சாஸ்திரம்ங்கிறது எல்லா ஜாதிக்கும் பொருத்தம். அப்படின்னா சத்தியம் வதா, தர்மம் சரா, மாதேவோ பவா, பித்ருதேவோ பவா, இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். அப்ப எந்த சண்டாள சண்டாளனுக்கும் பொருந்தக்கூடிய தர்மங்கள் சில, பிரதிநிதமா ஜாத்தி அனுகுணமா ஆசிரம அனுகுணமா இருக்கக்கூடிய தர்மங்கள் சில. அக்னிஹோத்திராதிகள்லாம் ஜாத்தி அனுகுணமான தர்மங்கள், அதுலயும் ஜாத்தி அனுகுணமான தர்மங்களை வச்சிருந்து அதுக்குள்ளே ஆசிரம அனுகுணமான தர்மங்கள். கிருஷ்ணனுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கே தவிர சன்னியாசிக்கோ பிரம்மச்சாரிக்கோ அவாவாளுக்கு வேற வேற தர்மங்களை சொல்லியிருக்கு. அதனால அங்கே வன்யாதேக அனபேக்ஷனாத் வன்னி முதலியவற்றை எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. அது மாதிரி இது பிரதிநிதித்தமா இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது சர்வாதிகாரம் சார்வஜனிகமா இருக்கிறதுனால இது பொதுவான தர்மம். வன்யாதேர் அனபேக்ஷனாது சத்யாதிபத் வியாபினின்னு அது சர்வஜானிக சர்வஜனத்துக்கும் உண்டு அப்படிங்கிற சார்வஜனிகம்ங்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ண சத்யாதிபத் வியாபினின்னு. ஸ்ரீரங்கேஸ்வர யாவத் ஆத்ம நிகிதா, ஹே ஸ்ரீரங்கேஸ்வர பிரிய பெருமாள் யாவது ஆத்ம நிரதா, உனக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் என்னைக்கு சுவாமி இருக்க போறது, என்னைக்கு ஏற்பட்டது, என்ன எத்தனை நாள் இருக்க போறதுன்னா யாவது ஆத்ம நிரதா, எதனால் உள்ள இந்த ஆத்ம தத்துவம் இருக்கோ, என்னைக்கு ஆத்ம தத்துவம் உண்டாச்சோ, எதனால் உள்ள இந்த ஆத்ம தத்துவம் இருக்கோமோ அவ்வளவு நாள் தேவரையிற்கும் எனக்கும் இருக்க சம்பந்தம் இருக்கு. என்ன ஆத்ம தத்துவம் நித்தியமா இருக்கு, அதனால எனக்கும் உனக்கும் சம்பந்தமும் நித்தியமா இருக்குன்னு. தொய்யேவத்து உபாயதி, உன் அடைவதற்கு தேவரீரே உபாயம், தேவரீரே உபாயமாயும் தேவரீரே பலமாயும் இருக்கீர். அமிர்தத்து ஏஷ சேத்துகுங்கிறது உபனிஷத்து. இப்படி உம்முக்கு உம்ம அடைவதற்கு நீரே உபாயமா இருக்கக்கூடிய புத்தி தான் எனக்கு ஏற்படணும்னு பிரார்த்திச்சார். அபிஹிதா சுவாபாய பாவாஸ்துமே, மே எனக்கு அந்த பாவமானது நீரே உபாயம்ங்கிற பாவம் எனக்கு ஏற்படணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பத்தாவது ஸ்லோகத்துல பிரார்த்திச்சார். பதினோராவது ஸ்லோகத்துல சொய்யாச்சார்யை விநிகித பரஹ தாவகா ரங்கநாத, ஹே ரங்கநாத தொய்யி உன் விஷயத்தில் விநிகித ஆச்சாரியை விநிகித பரஹ, சதாச்சாரியர்களாலே சமர்ப்பிக்கப்பட்ட பரத்தை உடையவனாக இருக்கிறேன். ஏற்கனவே பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ சவத்துல சாதிக்கிற செய்தி இதே மாதிரி சாதிச்சம். என்ன இது வாசை ருதீரித்தம் அப்படின்னு, நான் சுயமா பிரபத்தியும் பண்ண தவ பரோகம் அகார்ஷி தார்மிகைஹி அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொன்னார். தவ பரோகம் இப்படின்னு பெரியவர்களால நீ இந்த எம்பெருமானுக்கு பெரிய பெருமாளுக்கு பரமானவன் பெருமாள் இடத்துல சமர்ப்பிக்கப்பட்ட பரத்தை உடையவன்னு பெரியவர்களாலே நான் சமர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்கேன்னு தவ பரோகம் இது அகார்ஷி தார்மிகைஹி வாசமுதீரித்தம் அவளாலே சமர்ப்பிக்கப்பட்டவனாயும் நானும் அதை அனுஷ்டானம் பண்ணவனாகவும் இருக்கேன்னு பராசர பட்டர் சாதிச்சார். அதுதான் இங்கேயும் சொல்ற தொய்யாச்சார் எய்ஹி தொய் தேவரிடத்துல பரம காருணிகனாய் பரம சௌசீல்யனாய் பரம சௌலபியனாய் பரத்தமுடையவனான தேவரியருடையதான திருவடிகளிலே ஆச்சாரியைஹி வினிகித பரஹா ஆச்சாரியர்களாலே வினிகித சமர்ப்பிக்கப்பட்ட பரத்தை உடையவராய் தாவகாரங்கநாதைங்கரிய பிரவண மனசா எனக்கு அவர்களிடத்துல ஒரு புத்தி ஏற்படணும். எப்படி புத்தினா அவர்கள் அனுபவிக்க வேண்டியதான புத்தி அவர்களே நமக்கு பரமோத்தேசியர்கள் துவாரசேஷிகளே நமக்கு பரமோத்தேசியர்கள் புத்தி ஏற்படணும். சாட்சாத் பிரதான சேஷியை காட்டில் துவாரசேஷிகளே பரமோத்தேசியர்கள் எனக்கு யாருன்னா துவாரசேஷிகள் தான். பிடித்தார் பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியவானுள் நிலாவுவரே நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தொடமாட்ட தேக்கதர்கள் முற்றுந்தகர்ந்த சிதறினந்தால் கொடுமாவினையே அவனடியார் அடியே கூடும் இதுவல்லார் விடுமார் என்பதன் நந்தோ வியன் மூவலக பெருடுமே தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் சொல்லாயிரத்திப்பத்தும் கண்டு பாட வல்லார் வினவோம் கங்குலும் பகலே தொண்டர் கமுதன்ன சொன்னாளைகள் சொன்னோம். இப்படி அனைத்தனை நலந்தாரில்லாத தண்டாள தண்டாளாயினும் வளர்ந்தாங்கு சக்கரத்தன்னல் முனைவன்னர் காலந்து உள்கலந்தார் அடியார் தம்மடியார் எம்மடிகளே இப்படிங்கிறதான பாசுரங்களாலே காமிச்சார ஆழ்வார் காமிச்சார அந்த நிஷ்ட என்னன்னா கைங்கரிய அந்த ஆச்சாரியா எம்பெருமான் ஆழ்வார் ஆசிரியக்கூடிய ஆச்சாரியாளுடைய குணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கைங்கரிய பிரவண மனசா உன்னுடையதான கைங்கரியத்திலேயே பிராபண்யம் உடையவர்கள் உமக்கு கைங்கரியம் பண்ணுவதையே தனக்கு சுரூபமாக உடையவர்களாய் தொத்குணா சுவாதமத்தாக உன்னுடையதான திருக்கல்யாண குணங்களை பேசி பேசி பேசி பேசுவார் அடியார் எம்மை விற்கவும் வருவர்களேன்னு இருக்கக்கூடியவர்கள் ஸ்வயேகஸ்மின்னபிவிதஹதோ முக்தவ சாதனத்வம் ஒன்னிடத்திலேயே உன்னையே பலமாயி உன்னையே போக்கியமாய் நினைக்கக்கூடியவர்களான தொட்சேஷத்வ சொரச ரசிகாக உமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதையே தனக்கு ராசிக்கமுடையவர்களான ஆச்சாரியர்கள் மே எனக்கு சொதந்தாம் இனிக்க கடவர்களாய் எனக்கு அனுபவிக்க கடவர்களாய் ஆக கடவர்கள் அப்படின்னு தனக்கு ஆச்சாரிய விஷயத்துல பக்தி வேணும்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்திச்சார். சரி இப்படி பிரார்த்திச்சவர் இந்த 12வது ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் இந்த எம்பெருமானத்தை சரணாதி பண்றாளே ஏன் பண்ற கல்பஸ்தோமேப்யபாஸ்தத்வத்திரத கதையோ அசக்தி தீ பக்தி பூம்னா அப்பா எத்தனை கல்ப காலம் இருக்கட்டும் எத்தனை எத்தனை கல்பம் இந்த திருவடிகளை அடையறத அந்த திருவடிகளை பிடிச்சிக்காம எத்தனை கல்பம் போகட்டும் என்ன பிரயோஜனம் கல்பஸ்தோமே பி கல்பஸ்தோமஹா எத்தனை கல்பம் தான் போகட்டும் ஒன்னு ரெண்டா அப்படின்னு கேட்டா இல்ல கல்பஸ்தோமேபி அநேக அநேக கல்பங்கள் புங்கானு புங்கங்களான கல்பங்க கல்பகாலங்கள் போனா கூட உன்னுடைய திருவடிய புடிச்சுக்கல அப்படின்னா உன்னுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணலன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. அதான் கல்பஸ்தோமேபி அபாஸ்தத்துவ அபாஸ்தத்துவ அபாஸ்த அப்படின்னா தள்ளப்பட்டோ அப்ப தேவரீரவு எத்தனை கல்பகோடி சகசிரம் ஆயிடுத்துனா கூட பிரபத்தே அன்னது நமே கல்பகோடி சகசிரேனாபி சாதனமஸ்தீதி மன்வானஹா உன்னுடைய திருவடியை பிடிக்கலன்னா வேற என்னதான் பண்ண முடியும். அப்ப இந்த திருவடியை பிடிக்கிறத தவிர வேற ஒரு உபாயம் லோகத்துல உதாரணத்துக்கு சர்வதா கிடையாது எத்தனை கோடி யுகங்கள் ஆனாலும் கிடையாதுங்கிறது கல்பத்தோ மேபியபாஸ்தோதிதர கதயோஹ தோதிதர தேவரீரை விடுத்து வேற ஏதாவது கதி இருக்கும்னு பார்த்தா கல்ப கோடி காலங்கள் ஆகட்டுமே, ஆனா கூட கதயோஹோ அசக்தி தி பக்தி பூம்னா அசக்தி. நமக்கு எம்பெருமானம் கொடுத்து நம்மளுடைய அபிலாஷிதமான விஷயத்தை அடைவதற்கு எம்பெருமானம் விட்டுட்டு அடையறதுக்கு நமக்கு முதல்ல சக்தியே இல்லை. ஏன்னா இங்க சக்தி சக்தின்னா அசக்திஹின்னா ஞானம் இல்லேன்னு அர்த்தம் இல்லை, நம்ம அதற்கு சுதந்திரமா பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த நாம் ஞானம் இல்லை, நம்ம நமக்கு எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதனை இருந்து எம்பெருமானுக்கு பரனா எம்பெருமானுக்கு பராயத்தமான கர்த்தத்துவம் தான் நமக்கு இருக்கு. அதனால நமக்கு சுவாதீனமா பண்றதுக்கு சுவாதீன கர்த்தத்துவம் நமக்கு இல்லாமையாலே நமக்கு இது தனியா பண்றதுக்கு ஒரு சக்தியும் இல்லை. நாமுடைய நம்முடைய பிரயத்னத்தினால பண்றதுக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறது அசக்தி. அசக்தி அப்படின்னா சக்தி இன்மைனர். இதெல்லாம் எதுக்கு இந்த அசக்தி அப்படிங்கறத என்ன எதுக்காக சொல்றார்? அசக்திங்கறதெல்லாம் எனக்கு இந்த உபாயத்துல அதிகாரம் இருக்குன்னு காமிக்கணும். எந்த உபாயத்துல? பிரபத்தில உபாயத்துல, பிரபத்தி உபாயத்துல அதிகாரம் இருக்கு. எப்ப பிரபத்தி உபாயத்துக்கு எவன் அதிகாரினா, எவனுக்கு ஆகிஞ்சன்யம் இருக்கோ ஞான சக்தியாதிகள் இல்லையோ அவன் தான் அதிகாரி. ஞானசக்தியாதிகள் இருக்கவ பிரபத்திக்கு அதிகாரிகள் இல்லாரோ கேட்டா, ஞானசக்தியாதிகள் இருப்பவர்களும் அந்த விளம்ப அக்ஷமர்களா இருக்கக்கூடியவர்கள், இந்த கால விளம்ப பக்தி யோகத்துல உண்டாகக்கூடியதான கால விளம்பத்தை பொறுக்க மாட்டாதவர்களும் அதிகாரிகள் அப்படின்னு அதிகாரி விபாக அதிகாரத்துல சிவசாரத்துல சாச்சு அந்த விஷயம். இங்க என்ன கல்பஸ்தோமேபாஸ்தத்வதிரத கதையோ அசக்தி அசக்தி அப்படின்னு. அசக்தினா என்ன சொன்னோம்? ஞானம் இல்ல, சக்தி இல்லைன்னு சொல்லணும். சக்தி இல்லைன்னா பொண்ணை விட்டுட்டு தனியான சக்தி எனக்கு இல்லைன்னு. நான் ஒரு காரியம் பண்ணணும்னா என்னுடைய சொரூபமோ ஸ்திதியோ பிரவருத்தியோ காரியகரண சாமர்த்தியனால சக்தி. அப்ப எனக்கு எல்லாம் ஓதீனமா இருக்குன்னா சாஸ்திரம் சொல்லுது சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம். அப்ப சுவாதீனமா எல்லா சேதனா சேதனங்களுடைய சுரூபமும் ஸ்திதியும் பிரவிற்த்தியும் இருக்கு. அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதார பூதனா இருக்கான். அவன் செய்யற அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனநாகம் சர்வாத்மா இப்படி அநேக வாக்கியங்கள் இருக்கு. அதனால அசக்தி தீஹி தி. சரி, சக்தி வேணா இல்லாம இருக்கலாம். குலாலன் கடம் நிர்மாணம் பண்றான், கடத்தை செய்யறான், அவனுக்கு உடம்புல சக்தி எத்து போயிடுச்சு. சக்தி எத்து போயிடுச்சுனா படுத்த படுக்கி ஆயிடுறான். அவனுக்கு குடத்தை எடுத்து மண்ணை பிசைஞ்சு பானை பண்றதுக்கு சக்தி இல்லாம போயிடுது, பலம் சரீர பலம் போயிடுது. ஆனா அவனுடைய புத்தியில மண்ணை எப்படி குடமா ஆக்கணுங்கிற ஞானம் இருந்தானே இருக்கும். அப்ப சக்தி இல்லாம போயிடுத்து. முதல்ல சக்தி இன்மை, அதாவது தான் சுதந்திரமா பிரயோகிக்க பிரவர்த்திக்கிறதுக்கு சக்தி இல்லாத தன்மையை முதல்ல சொல்லிண்டார் சொல்லின்றவர். ரெண்டாவதா ஞானம் இல்லாத தன்மை சொன்னார். சக்தி தி தி அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். அதாவது ஞானம் ஞானம்னா எது ஞானம்னா, எம்பெருமான் விஷயத்துல எம்பெருமானுடைய குணபூர்த்தி விஷயகமான ஞானம் தான் ஞானம். அது இருக்கா அப்படின்னா அது இல்ல. சக்தி தி பக்தி பூம்னா அப்ப அந்த ஒன்னு இடத்துல பக்தி இருக்கோ அதுவும் இல்ல. எனக்கு சீக்கிரமா பலன் அடையணும் அப்படிங்கறதுனால பக்தி இருக்கோன்னா அதுவும் இல்ல. இந்த மிகுதி பூம்னா இதெல்லாம் இல்லாத கூட ரங்கேஷ பிராதிகூல்ய க்ஷரண பரிணமன் நிர்விகாத்தானுகூல்யேசீரங்கத்துல இருக்கக்கூடியதான ரங்கே ரங்கநாதனாய ரங்கநாதனேன்னு சம்போதனம் பண்ணார். ரங்கேஷ பிராதிகூல்ய பிராதிகூல்யம் அப்படின்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திர சோதிதமா இருக்கோ அதெல்லாம் பிராதிகூல்ய க்ஷபண பிராதிகூல்ய க்ஷரண பரிணமன். இந்த பிராதிகூல்யங்களை போக்கிக் கொள்ளணுமோ இல்லையோ, அதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அப்ப நிர்விகாதானுகூல்யா, அதுக்கு அந்த பெண்ணுக்கு ஒன்னு அடைவதற்கு தடையான விஷயங்கள், தடையான விஷயங்களான சம்சாரத்தை போக்கிக்கிறதுக்கு சக்தி இல்லை. சம்சார போக்கிக்கிறதுக்கு ஞானம் இல்லை. சம்சாரத்தை போக்கிக்கணும்னா ஒன்னிடத்துல பக்தி பண்ணணும் இல்லை. ரங்கேஷ பிராதிகூல்யக்ஷரண பரிணமன் நிர்விகாத அனுகூல்யாக, தடை செய்ய விகாதமாயிருக்கு. விகாதமாயி விகாதம்னா தடை இருக்கு, அது தடை இல்லாத அனுகூலத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது எது அப்படின்னா அந்த உபாயமான பிரபத்தி. அப்ப எனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், எனக்கு சக்தி இல்லாம இருக்கலாம், எனக்கு பக்தி இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு க்ஷணம் பண்ணதான உபாய விசேஷமானது என்னுடைய எல்லா தடைகளையும் உனக்கும் எனக்கும் சம்பந்தத்தை உனக்கு எனக்கு அடிய அனுபவிக்கிறதுக்கு தடையான விளக்கடிகளை போக்குவதற்கு சமமா இருக்கோல்லையோ. நிர்விகாத்தானுகூல்யாதாரம், இதெல்லாம் கொடுத்து காப்பாத்துறவன் யாரு? திராதாரஹா, திராதா அப்படின்னா என்ன ரட்சிக்கிறவன் எவரி. இதெல்லாம் என்னுடைய விளக்கடிகளை போக்கி இதெல்லாம் போக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணுமாண்ணா அப்படின்னு கேட்டா, மகி தரங்கய ரங்கபதே நயன மகச்சடாம் மகி தரங்கய ரங்கபதேன்னு கீழே கேட்டுட்டேன். அப்ப திராதாரம் அப்படின்னா என்ன எப்படி காப்பாத்துற? உன்னுடைய திருக்கண் நோக்கால பாக்குறதுனால காப்பாத்துறேன். சரணவரத வரணதா பாம் அபேத்யா, அப்படிப்பட்ட உன்னிடத்துல நாங்க என்ன பண்றோம்? அபேத்யாது உன்னுடையதான நழுவ விட முடியாத, வேதிக்க முடியாததான ஒரு காரியத்தை பண்றோம். சடக்குன்னு பண்ணக்கூடிய காரியம் என்ன? சரண வரண தகா, உன்னுடைய திருவடிகளை கட்டியா பிடிச்சிடும். நிர்விக்னயந்தஹா, அப்ப இவால என்ன? நிர்விக்னயந்தஹா தொன்னிக்ஷிப்த ஆத்மரக்ஷாம் பிரதி. அப்ப நிர்விக்னயந்தஹா அப்படின்னா, அப்ப இடையூறு இல்லாதவர்களாக, அப்ப இந்த விக்னங்கள் எல்லாம் போக்கப்பட்டவர்களாக, உனக்கு எனக்கும் உடையதான விக்னங்கள் போக்கப்பட்டவர்களாக, தொன்னிக்ஷிப்த ஆத்மரக்ஷாம், உன்னிடத்திலே வைக்கப்பட்ட ஆத்மரக்ஷையை உடையவர்களாய், பிரதி ரபச ஜுஷஹா, வேக வேகமா போய் உன்னிடத்துல என்ன பண்ற? தன்னுடைய ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிக்கிற. சமர்ப்பிச்சுட்டு என்ன காரியம் பண்றா? பிரவருத்தீம் தியஜந்தி, தான் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுடும். நரவாழும் சோம்பரை உகத்தி போலும் அரங்கமான அருளானே, திருமாலையில அழ்வார் வாழும் சோம்பர் அப்படின்னு காமிச்சார். சோம்பரை உகத்தி, எப்படிப்பட்ட சோம்பர் அப்படின்னா, அதுதான் வாழும் சோம்பரை உகத்தி போலும்னு அந்த திருமாலையில காமிச்சாரு அழ்வார். அந்த பாசுர அர்த்தம் தான் இந்த ஸ்லோகம். ஆத்மரக்ஷாம் பிரதி ரபச ஜுஷஹா, ரபசம் ரபசமா சடக்கன போய் பண்ணிட்டோம். உடனே போய் பெருமாளுடையதான மேன்மையும் நம்முடையதான சிறுமையும் பெருமாளுடைய நீர்மையும் நம்மளுடைய சசக்தி சக்தி இல்லாத தன்மையும் தம்முடைய ஞானம் இல்லாத தன்மையும் தம்முடையதான பக்தி இல்லாத தன்மையும் பார்த்து, அப்படி இருந்தாலும் அவன் ரட்சிக்க கூடியதான சுபாவத்தை பார்த்த உடனே உடனே போய் பெருமாளிடத்த சரணாகதி பண்ணிட்டோம். அப்படி பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்றான்னா, எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுடுறான். அப்ப தான் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுடுறான்னு இதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டா யுக்தமா போயிடுமோ அப்படின்னா, அதுல தான் செய்யறோங்கிற புத்தியை விட்டுடுறான்னு அர்த்தம் சொல்லணுமே தவிர, தான் செய்ய வேண்டியதை விட்டுடுறான்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? சாஸ்திராதிலங்கனம் ஏற்பட்டு போயிடும். செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். அதனால அதெல்லாம் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல இது அழகா காமிச்சார். கருவி தப்பாமே காய் நகர்த்துமா போலேன்னு காமிச்சார். இப்ப விளையாட்டு விளையாடுறான், ஓடம் பார்த்துருக்க கூடியவன் ஓடக்கரைக்கு போனா ஓடக்காரன் ஓட தள்ளுன்னு போயிட்டான், அவன் வர வரலும் சும்மா உட்காந்துருக்கணும். அப்போ உட்காந்துருக்கிற பேருக்கு பொழுது போகிறதுக்காக சொக்கட்டான் விளையாடுறான். சொக்கட்டம் விளையாடுற காலத்திலயும் இவன் வந்து பணபந்தத்துல இழியாதே சொக்கட்டம் விளையாடுறான். பணபந்தம் வச்சு சொக்கட்டம் விளையாடல, ஆனா சும்மா பொழுதுபோக்குக்காக விளையாடினா பணபந்தத்துல இழிகளையோ இஷ்டத்துக்கு விளையாடலாமான்னா விளையாடுறது இல்ல. அதுக்கு அந்த விளையாட்டுக்கு என்ன விதி உண்டோ அந்த விதியை அனுசரிச்சுதான், அந்த விதியை அனுஷ்டிச்சுதான் விளையாடுறான். அது மாதிரிதான் நாமும் நம்மளுடையதான எம்பெருமானத்துல ஆத்மா சமர்ப்பிச்சிட்டோம்னா ஒண்ணு செய்ய வேண்டாம் அப்படின்னு இருந்து கொள்ள முடியாது. நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்களை நமக்கு ஜாத்திய அனுகுணமா வர்ணா வர்ண ஆசிரம அனுகுணமான கர்மாக்களை அவசியம் அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆகணும். ஆனா அப்படி பண்றச்சு எப்படி பண்ணணும்னா நான் பண்றேங்கிற புத்தியை உடணும். அதுதான் இங்க அவ்வளவுதான் அந்த சொப்ரவருத்தின் தஜந்தி, நான் இந்த காரியத்தை நான் சம்பாதிச்சு நான் பண்றேங்கிற புத்தியை உடணும். அவன் சொஸ்மை சுப்ரீதியே சுயமேவ காரயதி சுயமேவ காரிதவான், அதனாலதான் கீதா பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் நமக்கு காமிச்ச. அதுதான் நமக்கு அனுஷ்டானத்துல ஒவ்வொரு அனுஷ்டானத்தையும் இந்த சாத்திக தியாக பூர்வகமா பண்றோம். ஜந்தி விடுகிறார்கள் நின் கணத்தலை சீத்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் அரங்கமான அருளானே. அதனால பெருமாளிடத்துல இப்படி சரணாகதி பண்ணார் அவர்கள். இப்படி யாருன்னார் பெரியோர்கள் இப்படி பண்றாளாம். அதனால சொப்பிரவருத்தி தியஜந்தி தான் செய்ய வேண்டிய காரியத்தை தியஜந்தி விடுகிறார்கள்னா விடுகிறார்னா விடுகிறார்னு அர்த்தம் இல்லை. தான் பாஷ்யக்காரர் சாதிச்சார். ஒருவன் பிரபன்னானால் அவனுடைய ஆத்த யாத்திரை பகவத் அதீனையாக யாலே, அதில் அவனுக்கு அன்வயம் இல்லை உண்டென்றிருந்தால் ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனை. சுவாமி ராசத்திரைசாரத்துல பாஷ்யக்காரர் தன்னுடையதான அவதார சமாப்தியாகி திருநாடு அலங்கரிக்க கிளம்பி இருந்த காலம், நோவு சாத்தின்றிருந்த காலத்துல பாஷ்யக்காரருடைய சிஷியர்களான முதலிகள் கலங்கி நின்றாலும், ஐயோ பாஷ்யக்கார திருநாள் அலங்கரிச்சுட்டானா இந்த சம்சாரத்தை உத்தாரணம் பண்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப சொன்னாரு அவள்லாம் பாஷ்யக்காரர் போயிட்டானா நாம ஏதாவது நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமோன்னு அபிப்பிராயம் அவளுக்கு ஏற்பட்டது போல. அப்ப பாஷ்யக்காரர் கூட்டு அவள்லாம் கூட்டு சொன்னாரா, நீங்கள்லாம் நம்மளுடைய தேக வியோகத்துல கலங்கினீராகில் நாம் போறோம்னு நினைச்சு நீங்க கலக்கம் ஏற்பட்டதுன்னா ஆளவந்தார் திருப்பாதத்திலே சபதம் பண்ணுகிறோம். என்னன்னா உங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஆத்ம யாத்திரை லோகத்துல ரெண்டு யாத்திரை உண்டுப்பா, ஆத்ம யாத்திரைன்னு ஒண்ணு தேக யாத்திரைன்னு ஒண்ணு. இந்த ஆத்ம யாத்திரையை பத்தி நீ கவலைப்படுறா, எப்படி இந்த ஆத்மாவை யாத்திரை பண்ணி கொண்டு போறது நல்ல கதியில கொண்டு போறதுன்னு கவலைப்பட்டியானா நீ எம்பெருமானிடத்துல பரசமர்ப்பணம் பண்ணிட்டா இனிமே ஆத்ம யாத்திரையை பத்தி கவலைப்பட வேண்டியவன் ஆம உனக்கு இல்ல, அதனால அதுல உனக்கு அன்வயம் இல்லை. சரி, என்னுடைய சரீர யாத்திரையை பத்தி கவலைப்படுறியானா இந்த சரீரம் கர்மாதீனமா வந்தது, உன் அதீனத்துல இல்ல, அதனால இந்த சரீர யாத்திரையை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. அப்ப சரீர யாத்திரை பத்தியும் கவலைப்படக்கூடாது, ஆத்ம யாத்திரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. இப்படி இருக்கிறது பிரபன்னனுடைய சுரூபம்னு பாஷ்யக்காரர் தன்னுடைய சரம அவஸ்தையில தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொன்னதாக ஒரு ஐதிஹியம்னா, சுவாமி தேசிகன் ஐதிஹியமே எடுக்க மாட்டான். இந்த பாட்டியம்மா கதை சொல்லி சித்தாந்த ஸ்தாபனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா பிரமாண சரணரா போகக்கூடியவர் எதெல்லாம் எல்லாத்தையும் தேசிகன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை பிரமாணம் இல்லாத ஒரு வார்த்தையே தே சுவாமிக்கு சொல்லி வழக்கமே இல்லை. நான் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை சமர்த்தனம் பண்றதுக்காக இல்லாத பாட்டியமா கதையெல்லாம் கட்டி கல்வி அதை வந்து கட்டி லோகத்துக்கு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை பாஷ்யக்கார தேசிகனுக்கு. அந்த தேசிகனுடைய திருவாக்கில வந்த ஐதிஹியங்கள் சொல்லு, அப்பேற்பட்ட தேசிகன். அப்ப எந்த இதுக்காகவும் கதை சொல்லாது. ஏன்னா இன்னொரு ஏகதேசிகளை போல எல்லா தொட்டத்து 90க்கும் கதை தான். அவர் கிழக்க நின்னார், இவர் மேற்க நின்னார், இவர் காலை பிடிச்சு இழுத்தார், அவர் கையை பிடிச்சு இழுத்தார். இதே கதையை சொல்லியே காலத்தை ஓட்டக்கூடியவர்கள் மத்தியத்துல பிரமாணத்தை சொல்லி பிரமாணத்துக்கு அனுகுணமான விஷயத்தையே சொல்லி போயிருந்தார். நியாய சித்தாந்தனாதி கிரந்தங்கள்லாம் அந்த யார் யாரெல்லாம் என்னென்ன ஆச்சாரியாள் ராமானுஜ சம்பிரதாயத்துல வந்தவா என்னென்ன அபிப்பிராயப்பட்டிருக்காளோ அத்தனை விஷயத்தையும் எடுத்து க்ரோடீகரணம் பண்ணி காமிச்சு இதுக்கு இப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி காமிச்சுட்டு போற. இந்த இதுக்கு இந்த பிரமாணத்தினால இவ சொல்லியிருக்கா, இதை இப்படி நிர்வாகம் பண்ணணும்னு காமிச்சுட்டு போகக்கூடியவர் ஐதிஹியத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய சரக்கு வியாபாரம் ஆகலைன்னாதான் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். ஆனா தேசிகனுக்கு அப்படி இல்ல. அப்படி இருந்தா கூட தேசிகன் சில ஐதிசியங்கள் எடுக்கிறார். ஏன்னா எதுக்காக அடிகிற இந்த விஷயத்தெல்லாம் இப்ப சொல்றேன் அப்படின்னா, தேசிகனுடைய ஐதிசியங்கள், தேசிகன் திருவாக்கில வந்த ஐதிசியம்னா அதுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு பெருமை இருக்கும், அந்த ஐதிசியத்துல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐதிசியத்தையே தொடாதவர், பிரமாணங்களையே தொட்டு பேசுறவர், ஐதிசியத்தை எடுத்து காமிக்கிற இடம் ரசு திரிதார்த்தம் ரொம்ப சில, அதுல ஒரு ஐதிசியம் இது. அப்படின்னா சர்வ நிச்சயமா பாஷ்யக்காரர் சாதிச்ச விஷயம். ஆழ்வான் விஷயத்துல ஒரு ஆழ்வான் நோவு சாத்தின் இருந்தா போனோம்னா அவருடைய திருக்காதுகள்ல துவயத்த அனுசந்தானம் பண்ணா முதலிகள்லாம் கலங்கி நின்னா அப்ப ஆழ்வார சொல்லி பாஷ்யக்காரர் சாதிச்சாராம். ஆழ்வான் பிரகதி அறியீரோ, இது அவருக்கு கற்பூரத்தையும் கண்ட சர்க்கரையும் விட்டதாம தனை அப்படின்னு சாதிச்சார் அப்படிங்கிற ஒரு ஐதிஹியத்தை எடுக்கிறார். அதுக்கு மேல சரம காலத்துல தான் தன்னுடைய முதலிகளை, தன்னுடைய சிஷ்யர்களான முதலிகளுக்கு தான் உபதேசிச்சதான விஷயத்தை சொல்ற காலத்துல, ஒருவன் பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவத் அதீனை ஆகையாலே அதுல அவனுக்கு அன்வயம் இல்லை. அப்ப உனக்கு ஆத்ம யாத்திரையில அன்வயம் இருந்து நினைச்சிருந்த நம்மளுடைய ஆத்மாவை யாருமே நல்ல கதைக்கு அழிச்சுட்டு போவான்னு நீ கவலைப்பட்டியானால் நீ பண்ண பிரபத்தி பலிக்கலன்னு அர்த்தம். நீ எப்ப பண்ணிட்டியோ அப்ப உன்னுடைய கால அதீனம் இல்ல, பகவத் அதீனமா இருக்கு, அதனால நீ எந்த விதத்திலயும் கலங்கறதுக்கு இடம் இல்ல. பாஷ்யக்காரர் கண்ணன் எம்பெருமான் மாசுஜகான்னு சொன்னார். அதே மாசுஜகா பாஷ்யக்காரரும் தன்னுடைய முதலியலுக்கு சாதிச்சார். அதான் ஒருவன் பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவத் அதீனையாகையாலே அவனுக்கு அது அன்பயம் இல்லை. உண்டென்றிருந்தானாகில் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமத்தனை, அப்படி இருக்குன்னு சொன்னியான ஆத்ம சமர்ப்பணமே இல்ல. அப்போ நீதான் உன காப்பாத்திக்கிறன்னு நினைச்சிருந்துக்க. அதனால கலங்கக்கூடாது. எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, சொப்ரவர்த்தின் செஜந்தி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு இதான் அர்த்தம். உன்னுடைய அதீனம் இல்ல அப்படிங்கிற, என்னுடைய அதீனம் இல்லேங்கிற புத்தியை விடணும்னு சொன்னாரே தவிர எல்லாத்தையும் விட்டுடணும், நான் வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கணும்னு அங்க சொல்லல. நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாது, கை பார்த்து உட்கார்ந்து இருக்கணும், அவனா வந்து கை கை கையை பிடிச்சி அழிச்சுன்னு போவாங்கிற கதையெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால ரபச ஜுஷகா சுப்ரபுத்தின் தெஜந்தி, அதுல வேக வேகமா ரபச சுஜுஷகானா ரபச, அதுல வேக அதுல வந்து ஒரு துறையோட போய் எம்பெருமான் இடத்துல சரணாகிதி பண்ணவர்கள் சொப்ரவர்த்தின் தெஜந்தி, தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுடுறா, வேலையெல்லாம் விட்டுடுறான்னா தான் செய்யறோங்கிற அந்த கர்த்தத்துவ புத்தியை விடுறான்னு அர்த்தம். கர்த்தியாக சாத்திக தியாக பூர்வகமாக பண்ணணும்ங்கிற விஷயத்தை காமிக்கிறதுக்காக இப்படி காமிச்ச ரவச ஜுஷகா சொப்ரவருத்தின் தியஜந்தி. பின்னாடி ராமமிஸ்வரர் சொல்றச்சு சொப்ரவருத்தி நிவர்த்தியே பிரபத்தி அப்படின்னு. சொப்ரவருத்தி நிவர்த்தியே பிரபத்திங்கிறது தான் இது ராமமிஸ்வரருடைய வாக்கியம். யாரு ராமமிஸ்வரர் யாரு அப்படின்னா இருக்காரு ராமனும் முனி உயக்கொண்டார் நினைக்கிறேன், உயக்கொண்டாரா மணக்கால் நம்பியா சொல்ற சேமன் லட்சுமண யோகேந்திரம் ஸ்ரீ பொண்ணு யாமுனம் முனி ஸ்ரீராம குண்டரி லட்சம் உயக்கும் மணக்கால் நம்பிக்கை, மணக்கால் நம்பிக்கை ராமமிஸ்வரர்னு திருநாமம். ராமமிஸ்வரர் சொல்றது சடர்த்த சங்கேபம் ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார், அதுல சொப்ரவருத்தி நிவர்த்தியே பிரபத்தி, இத கொண்டுதான் அவள்லாம் நான் என் சொப்ரவருத்தி நிவர்த்தி சொல்லிட்டார், அதனால நாம எந்த காரியமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தா. அப்ப சுப்ரவர்த்தி நிவர்த்தினா நாம் பண்றேங்கிற புத்தியிலேருந்து நிவர்த்தி ஆறதுக்குதான் பிரபத்தின்னு பேரே தவிர, அந்த கர்மாவை அத்தியந்தமா உடறத்துக்கு அத்வைதிகளை போல கர்மாவை உடறத்துக்கு பிரபத்தி பிரபத்தின்னு சொன்னா அது அபார்த்தமான அர்த்தம், அது அசாஸ்திரியமாய் பகவானுடையதான நிகிரக சங்கல்பத்துக்கு ஹேதுவாக முடியும். அதனால அந்த சொப்ரவர்த்தின் தெஜந்திங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாதுங்கிறதான ஒரு நிர்வாகத்தை காமிச்சிருக்காரு. கல்பஸ்தோமேபியோ சக்தி தீபக்தி பூம்னா ரங்கேஷ பிராதிபூல்யக்ஷரண பரிணமன் நிர்விகாதானுகூல்யா த்ராதாரம் தாம் அபேத்யா சரணவரணதோ நாத நிர்விக்னயந்தஹ தன்னிக்ஷிப்தாத்மரக்ஷாம் பிரதிரபஷ ஜுஷஹ பிரவருத்தியம் தியஜந்தி, தன்னுடையதான பிரவருத்திகளை தியஜந்தி விடுகிறார்கள்னா அவர்கள் விடுகிறார்கள், தான் பண்றோங்கிற புத்தியை விடுகிறார்கள் அர்த்தம். கவிதா இருக்கு சும்மா கல்யாண முனசாரனே ශ්‍රීමතේ වෙංකටේශාය වේදාන්ත ගුරවේ නමහ.